என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ. மஞ்சள் பொடியும் இங்கே, மசாலா பொடி இங்கே, பருப்பு இருக்குதா? இருக்கு. தனி தனி தனி தனி தனி தனி தனியா இருக்கா? இருக்கு. நீரே நீ கொஞ்சம் பொறு, நீ அடுப்பை கொஞ்சம் கவனி. கொதிக்கு நீரில் அரிசியை போடு, வெந்தால் அதை நீ வடித்திடு, கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோம். அப்பா வந்துட்டாங்க. அறிவு கட்டவிட அப்பா வரும் நேரம் சாதா மாக சதமாக சாதமாக தாமதமா. அப்பா வரும் நேரம் சாதமாக தாமதமா. ராகம் வசந்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி.